श्रीमान वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि नमस्सर्वेभ्यः एल्लाकुम नमस्कारम वन्ये दयार्द्रहृदयेन महाधनं मे दत्तं त्वयेदमनपायम् अकिञ्चन त्वम् येन स्तनन्धयमिव स्वहितानभिज्ञम् ஞாசீகரோஹி நிஜபாத சரோருஹே மாம். 25வது பத்தியம் ஸ்ரீ தேஹலீச ஸ்துதி. இதுவும் ரொம்ப அற்புதமான பத்தியம். எம்பெருமான் நம்மை சேவிக்கிறானா அல்லது நாம் செய்கிறோமா அப்படிங்கிறது ரொம்ப ஒரு டிபேட்டபிளாக இருக்கக்கூடிய ஒரு சமாச்சாரம். எல்லா மதங்களையும் பார்க்கும்பொழுது அது நம்முடைய சித்தாந்தம் என்னன்னு கேட்டால், கீதை பிரகாரம் எம்பெருமானே அனைத்தையும் செய்கிறான். இப்போ எம்பெருமானை அனைத்தும் செய்கிறான்னு சொன்னால் நாம் பண்ணணுமா வேணாமா, நம்முடைய முயற்சி வேணுமா வேணாமான்னு கேட்டால், நம்முடைய முயற்சி வேணும், நாமும் பண்ணணும். அப்போ நாமளும் பண்ணுறோன்னு சொன்னால் எப்படி இதை அனுசந்தானம் பண்ணுறதுன்னு கேட்டால், நாம் பண்ணலை, எம்பெருமானே இதை சேவிக்கிறான் அப்படின்னு ஒரு பாவனை நமக்கு வேணும். அதான் கர்த்தத்துவ தியாகமானது வேணும். இதெல்லாம் சுவாமி ரொம்ப அற்புதமாக தன்னுடைய பத்தியங்களில் கையாண்டிருக்கார். எம்பெருமானே நீதான் நான் பண்ண வைக்கிற அப்படின்ற பாவம் நமக்கு போகணும். ஏன்னா அப்படி அப்படி இல்லாட்டி அகங்காரம் அமக்காரங்கள் வந்துடும். பிரபத்தியை நான் செய்கிறேன், எனக்காக பண்ணுறேன்ற எண்ணங்கள்லாம் வந்துடுச்சுன்னா அது தோஷமாக போயிடும். அதுக்காக சுவாமி வேறு வேறு விதமாக ரொம்ப அற்புதமாக அந்த அனுபவத்தை அந்த பாவத்தை வெளிப்படுத்துகிறார். இந்த 25வது பத்தியத்திலையும் ஆகிஞ்சன்யம் அகிஞ்சனகன்னு சொல்கிறோமோ, ஆகிஞ்சன்யம்ன்ற ஒரு பெருஞ்செல்வத்தை எனக்கு கொடுத்துருக்க அப்படிங்கிறார். ஏன் இது பெருஞ்செல்வம்னு சொன்னால், இந்த பெருஞ்செல்வம் தான் நமக்கு ஒரு எலிஜிபிலிட்டியை கொடுக்கறது பிரபத்தி எடுத்துக்கிறதுக்காக. சம்பிரதாய பரிசுத்தின்ற கிரந்தத்தை ஆரம்பிக்கச்சே, தம்பரமென்றிறங்கி தலதாவணன் தந்தருளால் உம்பர் தொழும் திருமால் உகந்தேற்கும் உபாயமொன்றால். உகந்தேற்கும் உபாயமொன்றால ஒரு விதமாக நம்ம அர்த்தம் பண்ணோம்னா, அவன் உகந்து ஏற்கும் உபாயம் பிரபத்தி தான். ஞானீது ஆத்மைவே மதம்னு சொன்னார். இதுவும் ஞான விஷயம்தான், பிரபன்னனும் ஞானி தான். அப்படி பார்க்கச்சே பகவானுக்கு ரொம்ப பிடித்தமான உபாயம் பிரபத்தியும் வச்சுக்கலாம். அந்த பிரபத்தியை பண்ணுறதுக்கு நமக்கு யோக்கியத்தை வேணுமே, அந்த யோகியத்தை என்னன்னு கேட்டால் அந்த ஆக்கிஞ்சன்யம் தான். அதை சுவாமி தன்னிடத்தில் ஆக்கிஞ்சன்யம் இருக்குது, அதை நீ எனக்கு கொடுத்த ஒரு பெரிய தனம், அழியாத பெருஞ்செல்வம் அப்படின்னு சொல்கிறார் அப்படின்னு நினச்சிக்கிறேன். அதனால் என்னாச்சுன்னு கேட்டால், நான் இப்போ ஒரு ஸ்தனந்தேனாக இருக்கேன், பால் பிறகக்கூடிய குழந்தை மாதிரி எது நன்மைன்னு தெரியாமல் இருக்கேன். அதனால் நீயே உன் திருவடி தாமரையில் என்னை சேர்த்துக்கொள்ள வேண்டும்னு அழகாக இங்கே சாதிக்கிறார். இது மறுபடியும் அந்த ஸ்தோத்திரத்தன பத்தியத்தை ஞாபகப்படுத்துறது. அங்கே வரைச்சே நஜாத்து மாத்து சரண ஊஜிகா சதீஷிஸ்தனந்தயோபின்னு ஒரு குழந்தைய அம்மா கோச்சிருந்தா கூட அந்த குழந்தைக்கு போக்கிறதும் கிடையாது, அப்போ அம்மாவோட திருவடியை போய் பிடிச்சிக்கிறது தான். அது மாதிரி இங்கே சுவாமி சொல்கிறார், நான் ஸ்தனந்தேனா இருக்கேன், என்னுடைய திருவடியில் நீயே ஞாசி கரோஷி, என்னை அடைக்கல பொருளாக நீயே வச்சுக்கிற அப்படின்னு அழகாக சாதிக்கிறார். தாம் பண்ணலன்ற எண்ணத்தை நம்ம விடணும், நாம் பண்ணுறோம்ன்ற எண்ணத்தை விடணும், பகவானே நம்மை பண்ண வைக்கிறான். இந்த தொய் பிரவர்த்தே மமைக்கும் பிரயாசைகின்னு அந்த ஒரு நமக்கு பாவமானது இருக்கணும். அது அற்புதமாக அங்கே வெளிப்படுத்துகிறார் இந்த 25வது பத்தியத்தில். இந்த இடத்துல தயார்த்த ஹிருதயேன, இங்கே சம்போதன பதத்தை சுவாமி உபயோகப்படுத்தலை, நேராக தவறுன்னு நேராக பார்த்து சொல்கிறதுனால ஞாசி கரோஷி தான் கிரியாபதம். ஞாசி கரோஷின்னு சொன்னால் ஞாசம், ஞாசி கரோஷி அடைக்கல பொருளாக என்னை சேவிக்கிறாய் அப்படின்னு தாத்பரியமாக இருக்குது. இது நம்ம நாமதாது அதாவது நவுன் அப்படியே நம்ம வந்து கிரியாபதமாக ஆட்கலாம் சம்ஸ்கிருதத்தில். அப்போ ஞாசி கரோஷி, கரோஷின்னு சொன்னால் செய்கிறாய், ஞாசி கரோஷின்னு சொன்னால் அந்த பிரபத்தியை செய்விக்கிறாய்ன்னு தாத்பரியம் வருது, அல்லது என்னை அடைக்கலம் கொள்கிறாய்ன்னு தாத்பரியம் வருது. எங்கன்னு கேட்டால் நிஜபாத சரோருகே, நிஜம்னா தன்னுடைய உம்முடைய பாத தாமரை, திருவடி தாமரையில். சரோருகம்னு தாமரைக்கு பெயர், சரோருகேனா சப்தமி பக்தி ஏகவசனம். உம்முடைய திருவடி தாமரையில் ஞாசி கரோஷி, யாரே மாம் என்னை, ஏன் உண்மை நான் அடைக்கலம் கொள்ளணும், நீர் பக்தியோகம் பண்ணக்கூடாதான்னு கேட்டால், அப்போ சொல்கிறார் தனந்தயமிவ ஸ்வஹித அபிஜ்ஞம், ஸ்வஹித அனபிஜ்ஞம்னு போட்டுண்டார். ஸ்வஹித அபிஜ்ஞம்னு சொன்னால் அபிஜ்ஞானா தெரிந்தவன் அர்த்தமாகுது, அனபிஜ்ஞானா அறியாதவன் அர்த்தமாகுது. ஸ்வஹித தனது நன்மையை அனபிஜ்ஞம், அறியாதவனாக இருக்கக்கூடிய என்னை, ஏன் அப்படிங்கிட்டா தனந்தயம் இவ, ஒரு பால் பருகும் பச்சிலம் குழந்தைய போல இருக்கக்கூடிய, தனக்கு எது நன்மை என்று தெரியாத இருக்கக்கூடிய என்னை உம்முடைய திருவடி தாமரையில் நீரே சேர்த்துக்கொள்கிறீர்னு அழகா இங்க சாதிச்சார். இந்த அனபிக்ய பதத்தை ரெண்டு வாட்டி சுவாமி தயாசத்திரத்துல பயன்படுத்துறார். அடுத்தடுத்து ஒன்னு தன்னை சொல்லிக்கிறதுக்கு, அடுத்து எம்பெருமானுக்கும் போட்டுண்டார். 32வது பத்தியத்துல அவிதித நிஜ யோகக்ஷேமம் ஆத்மானபிக்யம் அப்படின்னு தன்னை சொல்லிட்டார். அவிதித நிஜ யோகக்ஷேமம், அதே அர்த்தம் தான் அங்கேயும். தனக்கு என்ன யோகக்ஷேமன்றத அறியாதனாகவும் தெரியாதனாகவும் ஆத்ம அனபிக்யம், என்னை நானே என்னை பற்றி ஒழுங்காக தெரிஞ்சுக்காதவன், தேகாத்ம பிரகத்தோடு இருப்பவன்ற ரீதியில் அதை கொண்டு போகலாம். அப்படி ஆத்ம அனபிக்யம் போட்டார். உடனே அடுத்து 33வது பத்தியத்தில் பலவிதரண தக்ஷம் பக்ஷபாதானபிக்யம்னு பெருமாளுக்கு போட்டார். பகவானும் உனக்கு தெரியாதவனாம், என்னென்னா பக்ஷபாதத்தை தெரியாதவன், அடியேனுக்கு ஆத்ம ஞானம் கிடையாது அதை அறியாதவன், எம்பெருமானுக்கு பக்ஷபாதம் கிடையாது பக்ஷபாதான பிக்யம். இங்கே அதே மாதிரி போட்டுண்டார். இங்கே வரைச்சே ஸ்வஹித அனபிக்யம்னு போட்டுண்டார். எனக்கு என்ன ஹிதமோ அதை நான் அறியாதவன், ஏன்னா பச்சிலங்குழந்தையாக இருக்கேன்னு போட்டுண்டார். அப்போ என்கிட்ட ஒரு சொத்து இருக்கு, அது என்னன்னு கேட்டால் மகாதனம் மே தத்தம். இப்படி என்னை ஒரு குழந்தைய மாதிரி பாவிச்சு நீ என்னை எடுத்துக்கிறதுக்கு ஒரு ஒரு எலிஜிபிலிட்டி அல்லது ஒரு அதிகாரம் கிட்ட இருக்கு, அது என்னன்னு கேட்டால் அது மகாதனம் மே தத்தம் மன்யே, ஒரு பெருஞ்செல்வம். அது என்ன பெருஞ்செல்வம் கேட்டால் அகிஞ்சனத்வம். இந்த துவம் பதம் போட்டாலும் அது வந்து அந்த பாவத்தை குறிக்கிறது, அகிஞ்சனதா அகிஞ்சனத்வம். இன்னொரு வே ஆஃப் சொல்றது வந்து ஆகிஞ்சன்யம், எல்லாம் பாவம் தான். அப்போ அகிஞ்சனத்வம்ன்றது வேறு உபாயத்தில் போகிறதுக்கு சக்தி இல்லாமல் இருக்கிறது. துவயா துவையான உன்னால், உன்னால் துவையா அகிஞ்சனத்வம் இதம், இந்த இந்த அகிஞ்சனத்வம் அல்லது ஆகிஞ்சன்யமானது எப்படிப்பட்டதுங்கிட்ட அனபாயம்னு போட்டுட்டார். என்னை விட்டு போகாதது அல்லது அனபாயம் மகாதனம், ஒரு அழிவற்ற பெருஞ்செல்வமாக இருந்துட்டுருக்கு. மே தத்தம் மேன மமமே, எனக்கு மகியம் மே, எனக்கு கொடுக்கப்பட்டது அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு அதனை அந்த பிரபன்னனையும் அந்த பிரபத்திக்கும் ஒரு ஏற்றத்தை கொடுக்குறார் சுவாமி இந்த பத்தியம் மூலமாக. ஆகிஞ்சன்யமே அந்த பிரபன்னனுக்கு ஒரு பெருஞ்செல்வம், அந்த பிரபத்தியை பண்ண போகிறவனுக்கு அதை பகவான் அந்த சொத்தை அப்படியே எடுத்துக்கிறானா, பிரபத்தியை பண்ணி வைக்கிறான்னு அழகாக இதை சாதிக்கிறார். இப்போ எதனால் பகவான் வந்து இந்த பெருஞ்செல்வத்தை கொடுக்குறோம் அப்படின்னு கேட்டால், தயார்த்ர ஹிருதயேன, ஆர்திரம்னாலே வெட்டுன்னு அர்த்தம். இந்த கருணை தயனா ஈரம், ஈரத்தோட ஒப்பிடுறோம் நம்ம, அதனால தான் மேகத்தோட குறிப்பிடுறோம் மழை பெய்யும் மேகத்தோட. அப்போ தயன்ற கருணையினால ஆர்திரான குளிர்ந்த ஹிருதயேன, உள்ளத்தை உடைய அல்லது உள்ளத்தினால் துயாக்கு விசேஷமாக போகிறதுனால கருணையினம் கருணையினால் குளிர்ந்த உள்ளத்தை உடையவனான நீ அப்படின்னு அர்த்தமாகுது. உன்னால் ஆகிஞ்சன்யம் என்கிற ஒரு விட்டு விலகாத பெருஞ்செல்வம் எனக்கு கொடுக்கப்பட்டது அப்படின்னு நினைக்கிறேன். ஏன எதனால் ஸ்தனந்தயம் இவ, என்ன ஒரு பால் பருகும் குழந்தைய போல எனக்கு எது நன்மைன்னு தெரியாத அந்த குழந்தைய போ, தனக்கு எது நன்மைன்னு தெரியாத அந்த குழந்தையை போல நீ உன்னுடைய திருவடி தாமரையில் என்னை நியாசமாக வைக்கின்றாய், வைத்துக் கொள்கிறாய் அழகாக என்ன சாதிக்கிறார். 25வது பத்தியத்தில் ஒரு அன்பத்தை பார்த்தோம்னா, தயார்த்ர ஹிருதயேன துயா அகிஞ்சனத்வம் இதம் அனபாயம் மகாதனம் மேதத்தம் இது மன்யே அப்படின்னு நினச்சிக்கணும். ஏன ஸ்தனந்தயம் இவ ஸ்வஹிதானபிக்யம் மாம் நிஜபத சரோர் நிஜபாத சரோருகே ஞாசி கரோஷி. தயார்த்ர ஹிருதயேன கருணையன கருணையினால் குளிர்ந்த ஹிருதயத்தை உடைய உடையவனான உன்னால் துவையார் திருத்தியாபக்தி ஏகவச்சனம் அகிஞ்சனத்வம் ஆகிஞ்சன்யம் என்கிற அந்த ஒரு தன்மை இருக்கு இல்லையா, இதம் இந்த தன்மையை அனபாயம் மகாதனம் இது ஒரு அழியாத பெருஞ்செல்லும் அழியனுக்கு மே தத்தம் மஹ்யம் மே அல்லது மமமே எனக்கு அளிக்கப்பட்டது. தத்தம்ன்றது அந்த அகிஞ்சனத்துவத்துக்கு ஒரு தத்தம் கொடுக்கப்பட்டது, இத்த பிரத்தியம் அது இது மன்யே இதையும் புரிஞ்சுக்கணும் என்று நான் நினைக்கிறேன். மன்யேன்றது மன்யத்தே மன்யசேன் போகும்போது மன்யே நினைக்கிறேன் கருதுகிறேன். ஏன எதனால் ஸ்தனந்தயம் இவ, ஒரு பால் பருகும் குழந்தைக்கு பச்சிளம் குழந்தைக்கு எது நன்மைன்னு தெரியாது. ஸ்வஹித அனபிக்யம் ஸ்வஹிதானபிக்யம் தன்னுடைய தனக்கு எது நன்மைன்னு அறியாத அப்படிப்பட்ட மாம் என்னை மாமுக்கு ரெண்டு விசேஷனம் தன்னந்தயம் ஸ்வஹிதான விஜயம் மாம் நிஜபாத சரோருகே உம்முடைய திருவிடை தாமரையில் ஞாசி கரோஷி அடைக்கலம் கொள்கிறாய்னு அழகா இங்க 25வது பத்தியத்துல பிரபத்திக்கும் பிரபன்னனுக்கும் ஒரு ஏற்றத்தை கொடுக்கிறார் சுவாமி தேசிகன். குபிதார்க்கிகசிம்ஹாய கல்யாணகுணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ. தன்யவாதஹ.